ஓதட்டார செவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவு பார்க்கும் உழவு பார்க்கும். ஏசவாழ தண்டே ஏசவாழ தண்டே சிறுகாட்டு வண்டே உன்னை நினைச்சு தான் எச பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு. ஏ மல்லவெட்டி மாமா மனு திருந்தா மார்க்கம் இருக்குது. என்ன புசுக்குன்னு தவுக்க பொம்பளைக்கு நோக்கம் இருக்குது. ஏன் சேலைக்கு கசங்கி விடும் யோகம் என்னைக்கு அடைய வேட்டிக்கு அவந்து விடும் யோகம் இன்னைக்கு. கட்ட விரல் பட்டு புட்ட விரகில்லாம பிடிக்கும் வெக்கம் கெட்டு போகாத. நீ தொடுவத தொட்டுக்க சொந்தத்துல வரமுறை இருக்கா. நீ பொம்பளதானே உனக்கு அது ஞாபகம் இருக்கா. ஓ நினப்புதான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்துது. அடவும் கீர்த்தில எனக்கு இந்த பூமி சுத்துது. கரடி கண்ட சேர்த்தடிக்க கை துடிக்கும் பொட்டு கண்ணி உன்ன கண்ட புலி கூட தொட நடக்கும். நீ குளிச்சவா நாயே வெக்கம் கெட்ட பெண்ணே என்னையே தூக்கி சுமக்கிற அடியே நெஞ்சில ஏண்டி அம்மா பத்தி வைக்கிறேன்.